கொஞ்சி பேசாது பூவும் குயில்தான் உன் போலே கொஞ்சி கொஞ்சி பேசாது அதனாலே உன் குரலோடு இனிமையாய் மொழி பேசி பழகவே தோல்லைக்குள்ளே குயில் குஞ்சு சும்மா சும்மா கூவுது இந்த பண்ண யாருக்கு கல்யாண பெண் பார்த்து வந்தாச்சு சம்மதம் கேட்டு வந்தாச்சு எங்கள் நாட்டிலும் பேச்சு தெரியுமா சொன்னால் புரியுமா பெண்ணின் பேருமினாவாம் காதல் ஜோதி என்றே பெண்ணின் பேருமினாவாம் காதல் ஜோதி என்றே சோலைக்குள்ளே குயில் குஞ்சு சும்மா சும்மா கூவுது சோலைக்குள்ளே குயில் குஞ்சு சும்மா சும்மா கூவுது சோழ தவிர தாளம் போடுது தன்னாலே சோலைக்குள்ளே குயில் குஞ்சு சும்மா சும்மா கூவுது